கார்முகில் எனவே அருள் தரும் ஈசா சபரீசா, கார்முகில் எனவே அருள் தரும் ஈசா சபரீசா. மலை காட்டிடை ஒளி கூட்டிடும் எழில் மாமணி என நானில மதில் கார்முகில் எனவே அருள் தரும் ஈசா சபரீசா. கார்த்திகையினும் மாதம் அதில் காத்திருந்தே விரதமுடன், கார்த்திகையினும் மாதம் அதில் காத்திருந்தே விரதமுடன். ஆர்த்தழுமோர் அலைகுரலாய் அடியவரின் சரணமெழும் சரணம் சபரி வாசனே அபயம் அருளும் ஈசனே, சரணம் சபரி வாசனே அபயம் அருளும் ஈசனே. ஆர்த்தழுமோர் அலைகுரலாய் அடியவரின் சரணமெழும் தோற்றம் எல்லாம் ஜோதிமயம் ஜோதி எல்லாம் நாதலயம், தோற்றம் எல்லாம் ஜோதிமயம் ஜோதி எல்லாம் நாதலயம். நாதமதில் நடனமிடும் வேத முதற் பொருளமுதே, நாதமதில் நடனமிடும் வேத முதற் பொருளமுதே அருளமுதே. கார்முகில் எனவே அருள் தரும் ஈசா சபரீசா, மலை காட்டிடையொளி கூட்டிடும் எழில் மாமணி என நானில மதில் கார்முகில் எனவே அருள் தரும் ஈசா சபரீசா. மலை வழி கடந்து நீ சுமந்தே செல்கையிலே, ஐந்து மலை வழி கடந்து நீ சுமந்தே செல்கையிலே. மெய்சிலிருக்கும் பேரொலியாய் ஐயன் நாமமே ஒலிக்கும் சரணம் சபரி வாசனே அபயம் அருளும் ஈசனே, சரணம் சபரி வாசனே அபயம் அருளும் ஈசனே. மெய்சிலிருக்கும் பேரொலியாய் ஐயன் நாமமே ஒலிக்கும் காற்றெல்லாம் கற்பூரம் கற்பூரம் எனது மனம், காற்றெல்லாம் கற்பூரம் கற்பூரம் எனது மனம். எனது மன குகையினிலே இனிதமர்ந்த ஒளிமுகமே, எனது மன குகையினிலே இனிதமர்ந்த ஒளிமுகமே ஒளிமுகமே. கார்முகில் எனவே அருள் தரும் ஈசா சபரீசா, மலை காட்டிடையொளி கூட்டிடும் எழில் மாமணி என நானில மதில் கார்முகில் எனவே அருள் தரும் ஈசா சபரீசா சபரீசா சபரீசா. தென்றல் நீ புயலும் நீ தெய்வம் நீ ஐயப்பா, தென்றல் நீ புயலும் நீ தெய்வம் நீ ஐயப்பா. கண்கள் நீ கலையும் நீ கவிதை பொருளே ஐயப்பா, கண்கள் நீ கலையும் நீ கவிதை பொருளே ஐயப்பா. கண்ட தெய்வம் ஐயப்பா கலியுக வரதா ஐயப்பா, கண்கண்ட தெய்வம் ஐயப்பா கலியுக வரதா ஐயப்பா. மண்ணும் நீ மழையும் நீ மலர் செடி கொடிகளும் நீயப்பா, செடி கொடிகளும் நீயப்பா. விண்ணும் நீ வாந்தில்லும் நீ வேதாந்த சாரம் நீயப்பா, விண்ணும் நீ வாந்தில்லும் நீ சாரம் நீயப்பா, எல்லாளி வீரன் ஐயப்பா, திருமணி கண்டன் ஐயப்பா, எல்லாளி வீரன் ஐயப்பா, திருமணி கண்டன் ஐயப்பா. நாதம் பிரம்மம் நீ, எண்ணும் நீ எழுத்தும் நீ, ஏழுசை நாதம் பிரம்மம் நீ, ஏற்றம் நீ இறக்கம் நீ, ஏழைகளுக்கொரு தெய்வம் நீ, ஏற்றம் நீ இறக்கம் நீ, ஏழைகளுக்கொரு தெய்வம் நீ, ஏகாந்த வாசி ஐயப்பா, ஏழை பங்காள ஐயப்பா, ஏகாந்த வாசி ஐயப்பா, ஏழை பங்காள ஐயப்பா. அமைதி நிலைக்கொரு வடிவம் நீ, அனலும் நீ புனலும் நீ, அமைதி நிலைக்கொரு வடிவம் நீ, அகமும் நீ புறமும் நீ, ஆனந்த ஜோதி ரூபம் நீ, அகமும் நீ புறமும் நீ, ஆனந்த ஜோதி ரூபம் நீ, ஹரிஹர சுரணி ஐயப்பா, அநாதர ஜக ஐயப்பா, ஹரிஹர சுரணி ஐயப்பா, அநாதர ஜக ஐயப்பா, ஹரிஹர சுரணி ஐயப்பா, அநாதர ஜக ஐயப்பா, ஹரிஹர சுரணி ஐயப்பா, அநாதர ஜக ஐயப்பா, ஹரிஹர சுரணி ஐயப்பா, அநாதர ஜக ஐயப்பா. வேதகோஷங்கள் அதிர அதிர, வேதகோஷங்கள் அதிர அதிர, ஒளிவீச்சில் ஒரு கோடி விண்மீன்கள் உதிர, பூதநாதன் இங்கு வருக வருக, புலனைந்திலாத ஒரு நிலைமை தருக, நாத பிரளய மழை எங்கும் பொழிய, கணநாதன் மகிழ்ந்தாட தும்பிக்கை அசைய, பூதநாதன் இங்கு வருக வருக, புதுவெள்ளமாய் நெஞ்சில் நம்பிக்கை தருக. அவன் சுத்த வீரன், கண்கள் சுழலும் திசை எங்கும் தழ செய்யும் மூர்கன், கூட வருவான் பகை போட வருவான், கூப்பிட்ட குரலுக்கு ஆட வருவான். சுடலை மாடன் அவன் சுத்த வீரன், கண்கள் சுழலும் திசை எங்கும் தழ செய்யும் மூர்கன், கூட வருவான் பகை போட வருவான், கூப்பிட்ட குரலுக்கு ஆட வருவான். பொருளன் சேர்ந்து வருவார், தூத படைகளுடன் பரிகள் குடை சூழ வருவார், தடைகள் குடையும் தருணம் சுவாமி வருக, தடைகளுடையும் தருணம் சுவாமி வருக, தர்ம வடிவான மணிகண்டன் வருக, தர்ம வடிவான மணிகண்டன் வருக, ஐயா வருக, ஐயப்பா வருக, சுவாமி வருக, சாஸ்தா வருக, ஸ்ரீதர்ம சாஸ்தா வருக. கருதையா காணும் வெளியெல்லாம் ஒரு ஜோதி தெரியுதையா பாட்டு மொழியெல்லாம் நாம் சரணம் ஒலிக்குதையா இது பாலமணிகண்டன் ஆட்சி புரியும் விதமையா உடுக்கடித்து ஒரு முறை பாடு சாமி சரணம் ஐயப்பா உடுக்கடித்து ஒரு முறை பாடு சாமி சரணம் ஐயப்பா உயிர் நாடிகள் அதிரும் கோடி முறை சாமி சரணம் ஐயப்பா உயிர் நாடிகள் அதிரும் கோடி முறை சாமி சரணம் ஐயப்பா உடுக்கடித்து ஒரு முறை பாடு சாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா நடைவழி எங்கும் கூட வரும் சாமி சரணம் ஐயப்பா நடைவழி எங்கும் கூட வரும் சாமி சரணம் ஐயப்பா உடல்நலிந்தவரும் எழுந்தாடவரும் சாமி சரணம் ஐயப்பா உடல்நலிந்தவரும் எழுந்தாடவரும் சாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா கடும் பிணி தீர்க்கும் கை மருந்து சாமி சரணம் ஐயப்பா கடும் பிணி தீர்க்கும் கை மருந்து சாமி சரணம் ஐயப்பா கடும் விரதத்தில் ஒரு விருந்து சாமி சரணம் ஐயப்பா எங்கள் கடும் விரதத்தில் ஒரு விருந்து சாமி சரணம் ஐயப்பா தேகபலம் தரும் தேனமுகம் சாமி சரணம் ஐயப்பா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் த பாதபலம் த பாதபலம் த தேகபலம் த தேகபலம் தரும் தேனமுதம் சாமி சரணம் ஐயப்பா பாதபலம் தரும் தாரகமே சாமி சரணம் ஐயப்பா எங்கள் பாடலுக்கெல்லாம் ஒரே சுதி ஐயப்பா எங்கள் பாடலுக்கெல்லாம் ஒரே சுதி சாமி சரணம் ஐயப்பா சலனம் இல்லாத பேரமதி சாமி சரணம் ஐயப்பா ஒரு சலனம் இல்லாத பேரமதி சாமி சரணம் ஐயப்பா சலனம் இல்லாத பேரமதி சாமி சரணம் ஐயப்பா உடுக்கடித்து ஒரு முறை பாடு சாமி சரணம் ஐயப்பா உடுக்கடித்து ஒரு முறை பாடு சாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் கார்த்திகை மாதத்தின் காற்று வந்து காதில் இசைப்பதை கேட்டு கார்த்திகை மாதத்தின் காற்று வந்து காதில் இசைப்பதை கேட்டு உடன் பார்த்து செலுத்திட ஐயன் மலையினை நோக்கி திரும்பிடும் மனது அந்த நோன்பில் உயிர் தீடும் கனவு கார்த்திகை மாதத்தின் காற்று வந்து காதில் இசைப்பதை கேட்டு காத்திருந்தோம் உன்னை கண்டு தொழுதீட காலமெல்லாம் ஐயப்பா என்னை காத்தருள்வாய் நீ ஐயப்பா மலை ஏற்ற இறக்கங்களை கடந்தே உன்னை பார்த்த விழி குளமையா கைகள் சேர்த்த நிலை மலரையா கார்த்திகை மாதத்தின் காட்டு வந்து காதில் இசை பதிக்கேட்டு திருக்கும் மலை பூங்காவனம் உந்தன் புன்னகையே இந்த புவனம் கண்டு பூரித்த தான் இந்த பயணம் பூத்திருக்கும் மலை பூங்காவனம் உந்தன் புன்னகையே இந்த புவனம் கண்டு பூரித்த தான் இந்த பயணம் பேரும் கூற்றனவே உந்தன் நாமம் இதயத்தில் ஊரம் இனிமை புனிதம் அதில் கூடுருவும் மொழி வடிவம் கார்த்திகை மாதத்தின் காற்று வந்து காதில் இசைப்பதை கேட்டு தாங்கி வந்தே நீர் முடியினை தலையினில் தாங்கியவன் இங்கு நீ அல்லவோ உடன் தாளம் நீட்டிசைத்தவன் நீ அல்லவோ ஏங்கி நின்றே இரு கரம் குவிக்க எந்த இமை வெளிக்குள் வந்த சுடரல்லவோ நீ சுமை விளக்கும் ஒரு துணையல்லவோ கார்த்திகை மாதத்தின் காற்று வந்து காதில் இசைப்பதை பம்பை நதிக்கரையோரம் நாகம் தனித்தேடும் தீரம் மனம் யோகம் பயின்றிடும் நேரம் தாவி வரும் பம்பை நதிக்கரையோரம் நாகம் தனித்தேடும் தீரம் மனம் யோகம் பயின்றிடும் நேரம் நின்று ஆவி சிலிர்த்தது அச்சம் அழிந்தது ஆனந்தம் கொண்டது மானம் நின்று ஆவி சிலிர்த்தது அச்சம் அழிந்தது ஆனந்தம் கொண்டது மானம் குந்தன் அருளின்றி ஏதிந்த காலம் கார்த்திகை மாதத்தில் காற்று வந்து காதில் இசைப்பதை கேட்டு கூடல் பார்த்து செலுத்திட ஐயன் மலையினை நோக்கி திரும்பிடும் மனது அந்த நோன்பில் உயிர் தேடும் கனவு கார்த்திகை மாதத்தில் காற்று வந்து காதில் இசைப்பதை கேட்டு மோகம் தவிர்க்கின்ற வேகம் நாளாக நாளாக சுடராக மாறும். தாளாத மோகம் தவிர்க்கின்ற தேகம் நாளாக நாளாக சுடராக மாறும். சுடருக்கு தீ தந்து சுடர்கின்ற நீ வந்து சுமக்கின்ற தலைபாரம் சுமை தரும் இரு வெளியோரும் வந்து கற்பூரம் காட்டும் முகம் புயல் கைகட்டி நிற்கின்ற பிள்ளை தவம். கதிர் வந்து கற்பூரம் காட்டும் முகம் புயல் கைகட்டி நிற்கின்ற பிள்ளை தவம். பம்பை நதியாக தவழ்கின்ற சங்கீதமே, பம்பை நதியாக தவழ்கின்ற சங்கீதமே, குருவடிவினில் வரும் திருவருள் ஆனந்தமே. என் தந்தனி, என் பார்வை, என் தீபம், என் பாதனி. ஐந்தும் பூதநாதனே, பூதமைந்தும் பொறிகளைந்தும் பூதநாதனே, வேதம் என்ற ஞானதீபம், வேதம் என்ற ஞானதீபம் ஜோதியாகுமே. பூதமைந்தும் பொறிகளைந்தும் பூதநாதனே, கமலாலயங்கள் காலை கதிர் ஐயன் கருணை கரங்கள். கவிதை மனங்கள் கமலாலயங்கள் காலை கதிர் ஐயன் கருணை கரங்கள். நறுமணங்கள் நன்னயங்கள், நறுமணங்கள் நன்னயங்கள், ரசனை குஞ்சும் நவரசங்கள், ரசனை குஞ்சும் நவரசங்கள், இடைவிடாத ஜபதபங்கள், எமது வாழ்வின் லட்சியங்கள், மதன் தொடுக்கும் மலச்சரங்கள், விரத வேள்வி தீக்கரங்கள், மதன் தொடுக்கும் மலச்சரங்கள், விரத வேள்வி தீக்கரங்கள், விரத வேள்வி தீக்கரங்கள். மண் மண்ணுண்ட மாயனும் நஞ்சுண்ட தேவனும் ஒன்று கலந்திங்கு உருவானவன். மண்ணுண்ட மாயனும் நஞ்சுண்ட தேவனும் ஒன்று கலந்திங்கு உருவானவன். வெண்கொண்டுயர் காந்த பர்வத சாரலில் சங்கராந்தி ஜோதி வடிவானவன், மகர சங்கராந்தி ஜோதி வடிவானவன். ஆரியங்காவிலே ஆனந்த ரூபனாய் அழகாக குடிகொண்ட ஐயன்னவன். ஆரியங்காவிலே ஆனந்த ரூபனாய் அழகாக குடிகொண்ட ஐயன்னவன். அச்சங்கோயில் தன்னில் நரசாட்சி செய்தென்ன தர்பாரில் காணடா என்கின்றவன், என்னை தர்பாரில் காணடா என்கின்றவன். குளத்து புழை தன்னில் சிறுபாலகன், குளத்தில் கணப்போதும் அகலாதவன். இருளுற்ற தோதொளிரும் அகலானவன், சரணுற்ற பேருக்கு புகழானவன். நிலமானவன் குளிர் நிலவானவன், ஒளிவானவன் கொடும் ஒளிவாகனன். தும்பிட்ட கையோடு தாய் பணிந்தேன் குருவாகி வழிகாட்டும் ஐயப்பனே, ஞான குருவாகி வழிகாட்டும் ஐயப்பனே, ஞான குருவாகி வழிகாட்டும் ஐயப்பனே. பூதமைந்தும் பொறிகளைந்தும் பூதநாதனே, வேதமின்ற ஞானதீபம், வேதமின்ற ஞானதீபம் ஜோதியாகுமே. பூதமைந்தும் பொறிகளைந்தும் பூதநாதனே, பூதநாதனே, உருவாகும் புனித கோலம். குருவானவன் ஐயன் பாதம் குடிகொண்டது நெஞ்சில் நாதம், நெஞ்சில் நாதம். ஆசை பாசம் மாயை என்று அலையும் நேரம் உன்முகம், ஆசை பாசம் மாயை என்று அலையும் நேரம் உன்முகம். ஓசையின்றி ஒளியை போலே ஊறும் கண்ணில் அதிசயம் ஓசையின்றி ஒளியைப் போலே ஊறும் கண்ணில் அதிசயம் வாழும் காலம் எல்லாம் உந்தன் நாமம் சொல்வேன் ஐயப்பா. திருமுடியினை தலைமகுடம் என்று சுமந்து வந்து ஆவலுடன் திருமுடியினை தலைமகுடம் என்று சுமந்து வந்து தேறினேன் பதினெட்டு படிகள் இதயம் எங்கும் மலர்ச்சரங்கள் இந்த மண்ணிலே ஏது துயர் மணிகண்டனே உன்னை கண்ட பின் இந்த மண்ணிலே வாழும் காலம் எல்லாம் உந்தன் நாமம் சொல்வேன் ஐயப்பா. சூழும் வினை கடலில் எனக்கொரு தோணியே நீ ஐயப்பா. வாழும் காலம் எல்லாம் உந்தன் நாமம் சொல்வேன் ஐயப்பா. நாமம் சொல்வேன் ஐயப்பா. நாமம் சொல்வேன் ஐயப்பா. பொம்பையிலே செல்லும் தீபங்களே செல்லும் தீபங்களே பம்பையிலே செல்லும் தீபங்களே எங்கள் நம்பிக்கையின் ஒளியோடங்களே. பம்பையிலே செல்லும் தீபங்களே செந்தழல் போல் மேனி சீரும் புலியேறி செந்தழல் போல் மேனி சீரும் புலியேறி செந்தழல் போல் மேனி சீரும் புலியேறி கைகளில் வில்லேந்தி காவல் செய்யும் தீரும் செந்தழல் போல் மேனி சீரும் புலியேறி கைகளில் வில்லேந்தி காவல் செய்யும் தீரும் பந்தளராஜன் மைந்தனை காண பந்தளராஜன் மைந்தனை காண பந்தளராஜன் மைந்தனை காண வந்தவர் பிணி தீர்க்கும் புண்ணிய நதி தீர்க்கும் வந்தவர் பிணி தீர்க்கும் புண்ணிய நதி தீர்க்கும். பம்பையிலே செல்லும் தீபங்களே எங்கள் நம்பிக்கையின் ஒளியோடங்களே. பம்பையிலே செல்லும் தீபங்களே நெய் அபிஷேகத்தில் நெஞ்சுருகாதா நெய் அபிஷேகத்தில் நெஞ்சுருகாதா நெய் அபிஷேகத்தில் நெஞ்சுருகாதா கற்பூர தீபத்தில் கண் பணிக்காதா நெய் அபிஷேகத்தில் நெஞ்சுருகாதா, கற்பூர தீபத்தில் கண் பணிக்காதா, ஐயனை காணும் தருணம் வராதா. ஆனந்தேத்திரம் ஆவலை தீர்த்து வைக்கும் ஆனந்த கஷேத்திரம், பம்பையிலே செல்லும் தீபங்களே எங்கள் நம்பிக்கையின் ஒளியோடங்களே, பம்பையிலே செல்லும் தீபங்களே மகரிச, பம்பையிலே செல்லும் தீபங்களே சதமகரிச, பம்பையிலே செல்லும் தீபங்களே மம மம தத மத சாதமதாமக மாகரி சரிசம், பொம்பையிலே செல்லும் தீபங்களே. ரீ ரீ ரீங்கரி ரீங்கரி ரிகரி சதரிச ரிகமக மம மத மத தச தசரி ரீ ரீ ரீ ரி சரி கமகரிச ரீ ரீ ரீ ரி சரி கமகரிச சததம தலமக மமகரி சரிசம், பொம்பையிலே செல்லும் தீபங்களே எங்கள் நம்பிக்கையின் ஒளியோடங்களே, பம்பையிலே செல்லும் தீபங்களே. ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா, ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா, கண்ணங்கரிய காட்டிடைய சின்னஞ்சிறிய தீச்சுடரி, கண்ணங்கரிய காட்டிடைய சின்னஞ்சிறிய தீச்சுடரி, கண்ணந்த நின்மைக்கு உறுதுணையே பொன்னம்பலத்தில் வாழ்பவனே, கண்ணந்த நின்மைக்கு உறுதுணையே பொன்னம்பலத்தில் வாழ்பவனே, சரணம் ஐயப்பா சரணமையா, சரணம் ஐயப்பா சரணமையா, சரணம் ஐயப்பா சரணமையா, சரணம் ஐயப்பா சரணமையா. வீட்டு கோழி தரும் காட்டுச்சூடர் இந்த கூட்டுக்குள்ளே வர பாடுகிறோம், கூட்டுக்குள்ளே வர பாடுகிறோம், எங்கள் கூட்டுக்குயில் இசை கோடை மழை என்ன கொட்டி முழக்கிட கூடுகிறோம், கொட்டி முழக்கிட கூடுகிறோம். கண்ணங்கரிய காட்டிடையே சின்னஞ்சிறிய தீச்சுடரி, கண்ணங்கரிய காட்டிடையே சின்னஞ்சிறிய தீச்சுடரி, தன்னந்த நிம்மைக்கு குருதுணையே, தன்னந்த நிம்மை குருதுணையே, பொன்னம்பலத்தில் வாழ்பவன் சரணம் ஐயப்பா சரணமையா, சரணம் ஐயப்பா சரணமையா, சரணம் ஐயப்பா சரணமையா, சரணம் ஐயப்பா சரணமையா. வேக பெருவெளி யோகச்சூடர் ஒளி ஏறி வருவது வரிப்புலி, ஏறி வருவது வரிப்புலி, நேசத்துடன் மனம் நேர்மையனும் ரதம் ஏறி வருவது பெருவழி, ஏறி வருவது பெருவழி. எரிமேலி காதசாஸ்தாவே ஐயப்பா, அழுதானது ஈசனே ஐயா,